குயிலே கண்மணியே வருவா பணம் சாவுதடி தவிக்குதடி தளிர் கொடியே வருவா புதுத்தேனே அழகி கழிப்போமே உனக்கும் எனக்கும் பொருத்தம் வளர வளர சுகமே இனிக்கும் இதழில் அமுதம் பருக பருக சுகமே ஆனந்தம் வாயந்தம் பக்கத்தில் I love you தடி பெண்ணே விலகி ஓடாதே சடியும் வளர்ந்து வரும் கண்ணா சிரித்து சிரித்து மயக்கும் புதுமை பதுமையே வா அழைத்து அழைத்து அழைத்து ரசிக்கும் ரசிகனே வா ஆனந்தம் குயிலே கண்மணியே வாவா மனம் சாவுதடி தவிக்குதடி தளிர் கொடியே வாவா